శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మద్ గురు పరంపరాయ నమః. போன ஸ்லோகத்துல ஜெயினாள் சொல்ற பட்சத்தை கண்டிச்சிருக்கோம். அதாவது ஷரீரம் எவ்வளவு அளவோட கூடினதோ அந்த அளவுதான் ஆத்மா அப்படின்னுட்டு ஜெயினாள் சொல்ற. அது தவறான வாதம். அதுல என்னென்ன தோஷங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்றது அப்படின்றத பத்தி விமர்சையா நிறைய சொல்லி கண்டிச்சுட்டேன். அதுல ஒரு வார்த்தை கடைசியில சாதிச்சார் சுவாமி. என்னது அப்படின்னா, முக்தி தசையில சரீரம் இல்லை அப்படின்றதுதான் உன்னுடைய சித்தாந்தம். மோட்ச தசையில சரீரம்ன்றதே கிடையாது அப்படின்னு நீ ஒத்துருக்க. இப்ப இவன் வந்து சரீர அளவுதான் ஆத்மா அப்படின்னு இங்க இருக்கான்னு சொல்லிருக்க. அப்ப அங்க போனா உடம்பே கிடையாது அவனுக்கு அப்படின்னு தானே சொல்லியிருக்க. உடம்பே இல்லைன்னு சொல்லிட்டோம்னாக்க அப்போ அபரிச்சின்னம் வியாபிச்சிருக்கான் விபு அப்படின்னு ஆயிடும். விபுன்னு ஆயிடுத்தோம்னாக்க ஏற்கனவே விபுத்துவ பட்சத்துல நிறைய தூஷணம் சொல்றோம். நையாயிகால கண்டனம் பண்ணுச்சு, நிறைய கண்டனம் பண்றதுனால அது வந்து நிக்கவே நிக்காது. உன் பட்சம் உன் பட்சம் நிக்கவே நிக்காது. அதனால இந்த விபுத்துவ பட்சம் வராதே அப்படின்னுட்டு கடைசியில சாதிச்சார் சுவாமி. அந்த விஷயத்துல இப்ப அவ ஆக்ஷேபம் பண்ற ஜெயினாள், ஏன் நாங்க விபுன்னு சொல்றோம், விபுன்னு சொன்னாக்க அதனால என்ன விரோதம் வந்துடும், அது விபுவாவே இருக்கட்டுமே, விபுவாவே இருந்துட்டு போட்டோம், இந்த ஆத்மாவானது விபுவாவே இருந்துட்டு போட்டோமே, அதனால என்ன தோஷம் வரும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா ஜெயினாள். அதற்கு இப்ப சமாதானம் சொல்லணும். இந்த விபுத்துவ பட்சத்துல ஏற்கனவே பல தோஷம் சொல்றோம், இவா பட்சத்துல என்ன தோஷம் அப்படின்னா, இவாலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. இவா என்ன சொல்றிருக்கா அப்படின்னா, ஒருத்தன் வந்து மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னா எப்படி என்ன பண்ணுவானா, நேர இங்கேருந்து மேல மேல மேல மேல போயிட்டே இருப்பான் அப்படின்னு அவருடைய சித்தாந்தமா இருக்கு. அதாவது அளவே அளவற்றவன், அளவற்றவன் விபு, அப்படிப்பட்டவன் மேல மேல போயிட்டே இருப்பான் அப்படின்னு நீ சொல்ற இல்லையோ, அது எப்படி வரும் அது? ஏன்னா விபுன்னு என்ன அர்த்தம், சர்வவியாபி அப்படின்னு தான் அர்த்தம், அனைத்து இடத்திலையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அனைத்து இடத்திலையும் வியாபிச்சிருக்கிறவனுக்கு எப்படி போக முடியும்? அந்த விபுவா இருக்கிறவனுக்கு ஏற்கனவே நையாய் கால கண்டனம் பண்றோம். என்னன்னா அவளுக்கு சேஷ்டையே கிடையாது, அதாவது செயலே கிடையாது விபுவா இருக்கிறவனுக்கு. ஏன்னா எல்லா இடத்திலையும் தொட்டுன்னு இருக்காம எல்லாத்தையும் தொட்டுன்னு எப்படி நகர முடியும்? அதான் எல்லாத்தையும் அவன் வியாபிச்சிருக்கானே, பறந்து இருக்கான் பெருமாள் பறந்தெங்கும் அப்படின்னு சொல்றோம். பறந்து பரந்துலன், பறந்தெங்கும் பரந்துலன், கரந்தெங்கும் பரந்துலன்லாம் நம்மால் சொல்றேன். பரந்துலன் பெருமாள் அப்படி இருக்கார், அது அவன் வந்து பகவானுக்கு சர்வஜத்துவம் இருக்கு, சர்வசக்தித்துவம் இருக்கு, அதனால அவனுக்கு எல்லாமே சரியா போயிடும். ஆனால் நமக்கு அப்படி இல்லையே, விபுவா போயிட்டாக்கா இவன் எப்படி போக முடியும்? மேல மேல மேல போவான் தானே நீ சொல்றிருக்க, மேல மேல மேல போவான் அப்படிங்கிறது உன்னுடைய சித்தாந்தம். மேல மேல எப்படி போக முடியும்? அவன் தான் விபுவாச்சு, வியாபிச்சிருக்கானே, வியாபிச்சிருக்கிறவனுக்கு எப்படி மேல மேல போறதுன்றது சித்திக்கும். ஏன்னா அந்த வியாபாரமே கிடையாது அவனுக்கு, செயலே கிடையாது, செயலே இல்லாதவன் எப்படி போவான் அப்படின்னு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவ விசித்திரமா ஒண்ணு சொல்ற, அவளுக்கு ஜெயினாள் பௌத்தாள் இவெல்லாம் முக்கியமா கற்பனைகள் தான் அதிகம். அவ என்ன சொல்ற, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆகாசம், இந்த ஆகாசம் அப்படிங்கிறது என்னதுன்னாக்க வெற்றிடம், வெட்டவெளியா இருக்கிறதுனா ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். அவ சித்தாந்தத்துக்கு பேர்ல அலோக ஆகாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தேவாலுக்கு. லோகத்துல நம்ம பாக்குற ஆகாசத்தை காட்டிடும் வேறுபட்டது அது. இந்த ஆகாசத்தை காட்டிலும் மேலே இருக்காது அந்த இந்த ஆகா. இப்ப பாக்குற நம்ம ஆகாசம் பாக்குறவன் அதுக்கு மேல ஒரு ஆகாசம்னு இருக்குது. அந்த அங்க போய் இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குதோ இல்லையோ அதுதான் மோக்ஷம் அப்படின்னு அவ சொல்றாரு. அவ வந்து ஒரு உதாரணம் அரிக்கணும் சார் அப்படி வியாக்கியானத்துல புத்தமர் சுவாமி அது சொல்லியிருக்காரு. இந்த அலாபூர் அப்படின்னு சொரக்கா சொரக்கா இருக்கே இந்த சொரக்காவில வந்து நிறைய மண்ணு ஒட்டின் இருக்கும். இந்த நிறைய மண்ணு ஒட்டிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணும் ஜலத்துல விழுந்துடும். இந்த ஜலத்துல விழுந்துடவே நிறைய மண்ணு ஒட்டின்றதுனால அது உள்ள போயிடும் உள்ள போயிடும் உள்ள போயிடுதுன்னாக்கா அந்த மண்ணு அதிகமா ஒட்டின்றதுனால உள்ள போயிடுறது அது வெள்ள வராது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஜலம் சேர்ந்து இருக்குது இல்லையா ஜலம் ஒட்டின் இருக்கிறதுனால அந்த ஊரை ஊரை அந்த மண்ணு வந்து கரைய ஆரம்பிக்கும். மண்ணு கரைய ஆரம்பிக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு மண்ணு கரையிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த இது இருக்கு பாருங்க சுரக்கா அது மேல வர ஆரம்பிக்கும் மேல வர ஆரம்பிக்கும். கடைசியில முழுக்க முழுக்க அந்த சுரக்காவோட மண்ணு எவ்வளவு பட்டிருந்ததோ அது அத்தனையும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சுரக்காவை விட்டு நீங்க எடுத்து அப்ப சொச்சமா ஆயிடும் சுரக்கா. அப்ப என்ன ஆகும் இந்த சுரக்காவானது தானா மேல வந்து முதக்கும் தானா மேல வந்து முதக்கும். அதனால சுரக்கா அதுல நிறைய மண்ணு ஒட்டின் இருக்கும் அது ஜலத்துல விழும் மண்ணு நிறைய ஒட்டின் இருக்கிறதுனால அது உள்ள போயிடும் முழுகிடும். அதுக்கப்புறம் அந்த மண்ணு கரைஞ்சி கரைஞ்சி மண்ணு நீங்க போயிடுத்துன சுரக்கா விட்டு போயிடுத்துனாக்கா அந்த சுரக்கா மேல வந்துடும் மேல வந்து முதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சுரக்காவே வெயிட்டாதான் இருக்கும் எடையோட இருந்தா கூட பலுவா இருந்தா கூட அது வந்து உள்ள போகாது. ஆனால் மண்ணு ஒட்டினா அந்த மண்ணோட பாரத்தினால உள்ள போயிடுறது. அதுக்கப்புறம் அந்த மண்ணு போயிடுத்துனாக்க அந்த சுரக்க மேல முதக்க ஆரம்பிச்சிடுறது. இது லோக அனுபவம். அந்த உதாரணத்தை வச்சுட்டு அவ ஜெயநாள் சொல்றா இந்த ஜீவன் இருக்கானே இவன் என்ன பண்றான்னாக்கா முழுக்க முழுக்க கர்ம சம்பந்தத்தோட சேர்ந்திருக்கான். அதனால இவனுக்கு சம்சாரத்துல பந்தம் வந்துருச்சு. இந்த சம்சார பந்தம் வந்ததுன்னாக்கா அதனால அதுல முழுக்கி போயிட்டான் சம்சார சாகரத்துல முழுக்க போயிடுறான். அதனால நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான். ஆனால் அவ சொல்றா அது சம்யக் தரிசன ஞான சாரித்திரம் அப்படின்னு சொல்றா. அதாவது மோட்ச உபாயமாக அவ சொல்ற சம்யக் தரிசனம். இப்போ நான் பாக்குறேன் நான் பார்த்தேன்னா இவோ என்னுடைய கிரகணி இவோ என்னுடைய பொண்ணு அவோ என்னுடைய சின்ன பொண்ணு என் பேரன் என் பேத்தி என்னுடைய மாமா என்னுடைய மாமியார் இந்த மாதிரி எத்தனை உறவு நமக்குள்ள அண்ணா தம்பி அப்படி அப்படின்னு உறவு. இந்த மாதிரி உறவு பார்க்கச்ச அது சம்யக் தரிசனம் இல்லை சம்யக் தரிசனம் இல்லை சரியான பார்வை இல்லை. அது ஏன் சரியான பார்வை இல்லை இதெல்லாம் கர்ம பந்தத்தினால வந்த உறவுகள். இது நமக்கு முக்கியமே கிடையாது அத பார்க்க கூடாது. அது வித்யா விநய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சொல்லி செய்த சபா கேச்ச பண்டிதா சமதரிசனாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால ஒரு பிராமணன் இருக்கான் இன்னொரு பிராமணன் இருக்கான். ஒரு பிராமணன் எப்படிப்பட்டவன்னாக்கா பெரிய பண்டிதன் அவனுக்கு ஞானம் இருக்கு அத மாதிரி வித்திய இருக்கு வினயம் இருக்கு எல்லாம் இருக்கு அவ்வளவு வசந்தான் அவன். இன்னொரு பிராமணன் இருக்கான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது வினயமும் கிடையாது ஒண்ணும் தெரியாது எல்லாம் துஷ்ட குணங்கள் அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான். வித்யாவணேசம் பண்ணே பிராமணே கவி பசுமாடு அஸ்தினி யானை சுனி நாய் சபாகன் சண்டாளன் இப்படி எல்லாரையுமே ஒரே மாதிரி பாரு, பண்டிதா சமதரிசினா அப்படின்றது. அதாவது என்ன அர்த்தம், ஆத்மாவலோகனம் முக்கியமே தவிர்த்து சரீராவலோகனம் முக்கியம் இல்லை. உடம்ப பார்க்காதீங்க, உடம்ப பார்த்து யாரையுமே எடை போடக்கூடாது. ஆத்ம சாட்சாத்காரம் வேணும், ஆத்ம ஞானம் வேணும். இதுக்கு பேர் சம்யக் தரிசனம். இது எல்லா வேதாந்திகளும் ஒத்துண்டது, எல்லா சாஸ்திரகாரங்களும் ஒத்துண்டது. அதனால இப்ப அவ என்ன சொல்றாங்க, இந்த சம்யக் தரிசனமாகிற ஞானம் வந்ததுன்னாக்க நல்ல சாரித்திரம் வரும். சாரித்திரம்னாக்க நல்ல ஒழுக்கம், டிசிப்ளைன்டு லைஃப் சொல்ற மாதிரியோ, ஒழுக்கத்தோட கூடிய ஜீவனம். அது கணக்க கிடைச்சிடுத்துனாக்க இவ வந்து அந்த ரத்தமத்திரையெல்லாம் அதை சொல்ற, அதுதான் மோக்ஷ சாதனம். அப்ப என்ன ஆகும்னா, இந்த சாரித்திரம் எவ்வளவு நல்லா இருக்கோ, சம்யக் தரிசனம் எவ்வளவு நல்லா இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய கர்மாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷயத்தை அடையும். அவன் பண்ண புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் அனைத்தும் தானா ஒழிய ஆரம்பிக்கும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப என்ன ஆகும், இவன் மேல மேல போவான், மேல கிளம்பிடுவான். இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறதான் இந்த மர்த்திய லோகத்துல நமக்கு சம்பந்தம். இந்த கஷ்டம் போயிடுத்து அப்படியான இந்த தேக வியோகம் வந்துடும், இந்த கர்மாவனுடைய இதெல்லாம் போயிடுத்துன்னு தேக வியோகம் வந்துடும், தேகத்தை விட்டுடுவான். விட்டுட்டான்னாக்க மேல போக ஆரம்பிப்போம். அப்போ பிரகிருதி மண்டலத்தை தாண்டி அலோகாகாசம் அப்படின்னு அவ சொல்றான்னு சொன்ன பாருங்க. இப்போ அதாவது இப்ப நம்ம வெட்ட வழி பாக்குறமே, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆகாசம் ஒரு தேச விசேஷம், அங்க போய் அணிஞ்சு விடுவான் அவன். இதுதான் மோக்ஷம் அப்படின்னு அவ சொல்ற. இப்ப சுவாமி என்ன கேக்குற, இப்படி நீ சொல்றியோ இந்த மாதிரி பாபங்கள் கழியறது, பாபங்கள் கழிந்ததுன்னாக்க இவனுக்கு தேகம் போயிடுறது, தேகம் போயிட்டாக்க இவன் அந்த அலோகாகாசம் என்று சொல்லப்படுகிற மோக்ஷத்தை அடைகிறான் அப்படின்னு நீ சொன்னையோ, அதுதான் வராதிப்பு. ஏன்னா நீ விபுன்னு ஒத்துட்டே இப்போ விபுன்னு ஒத்துண்டா என்ன தோஷம் அப்படின்னு நீ கேட்டிருக்க. இப்ப விபுவா இருந்துட்டாக்க அதுக்கு கதியே கிடையாது, செல்லுதல் அப்படின்றதும் கிடையாது, வருதல்ன்றதும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறவன் தானே, எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறவன் தானே. வியாபிச்சு இருக்கிறதுனால அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும், ஏன்னா இந்த மாதிரி மோட்சத்துக்கே அவன் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவனால போகவே முடியாது, எங்கேயுமே போக முடியாது. அதனால நீ ஊர்தம் மேல மேல போறான், ஊர்த கட்டி மேல மேல போறான் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியாது. சுந்தரகாண்டத்துல பாருங்க, திருஜடா சொப்பனத்துல பெருமாள் ராமன் பிராட்டி லக்ஷ்மணன் இவாள்லாம் வெள்ள யானமையே ஏறி போனான், அதே கழுத மேல ஏறிண்டு கீழே போய் விழுந்தா, அதோ கதி ஒரு ரத்த பள்ளம் அதுல போய் விழுந்தா ராவணன் கும்பகர்ணன் இவாள் விழுந்தா அப்படின்னு. இது அதோ கதி, அது ஊர்த்வகதி. நல்லவாள் நல்ல சாதுக்கள்லாம் போறதுன்னா ஊர்த்வகதி, இதெல்லாம் அதோகதி. அதோகதி சரியா ஊர்த்வகதி சரியா சரியா அப்படின்னா உன் பட்சத்துல ரெண்டு கதியுமே சரியில்லை. ஏன் அப்படின்னா இந்த விபுத்வம் அப்படின்னு நீ ஒத்தம் தெரியாதாக்க அவனால எப்படி போக முடியும், செயலே இல்லையே. ஊர்த்வகதியும் வராது, அதோகதியும் வராது, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாதவனுக்கு எப்படி நீ ஊர்த்வகதி அப்படின்னு சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும், அதுவே சொல்ல முடியாது உன்னால. அதனால நீ ஊர்த்வகதிய உன்னால சமர்த்திக்கவே முடியாது. அதுபோல நீ என்ன சொல்லணும், இல்ல இல்ல அப்ப கூட உடம்பு இருக்குன்னு நாங்க ஒத்துக்கிறோம், உடம்பு இருக்கு அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு நியத்திய ஒத்துன்னு இருப்போம், அந்த சமயத்துல ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம் நீ சொன்னையானாக்க, அதுவும் சித்தாந்தத்துல விரோதம். யார் சித்தாந்தத்திலையும் விரோதம் தான் அது. ஏன் விரோதம் அப்படின்னா, தேக சம்பந்தம் அப்படின்றதே நமக்கு சம்சார பந்தம் தான் அர்த்தம். தேக சம்பந்தம்ன்றதே கர்ம கர்ம பந்தம் தானே, சம்சார பந்தத்துல கர்ம விஷயத்துவம் தானே, சம்சார பந்தம் தானே வருது. அதனால நீ என்ன சொல்லணும், சரீராதான அதீனமான பிரவருத்தி தான் இவனுக்கு இருக்குன்னு ஒத்துக்கணும். சரீராதீனமான பிரவருத்தி தான் இவனுக்கு இருக்கு, முக்தி செய்யல அப்படின்னு ஒத்துக்கணும். அப்ப கர்மாதீன பிரவர்த்தி அப்போ சம்சார தசைக்கும் முக்தி தசைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? உன் சித்தாந்தத்துல என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா லோகத்துல வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம், சசரீரத்தம் இருந்ததுன்னாக்க அவளுக்கு மோட்சமே கிடையாதே. சசரீரம் அகவை சசரீரஸ்யசதஃ பிரியா பிரியயோஹோ அபஹதிரஸ்தி அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருசதஃ அப்படின்னு சொல்றது சாந்தோக்கிய உபநிடதத்து. அதாவது நகவி சசரீரஸ்ய சுதக உடம்போட கூடினவனுக்கு பிரியா பிரியயோகம், பிரியம் அப்படின்னா புண்ணிய பலன், அப்பிரியம் அப்படின்னா பாப பலன். இந்த புண்ணிய பலனோ பாப பலனோ அவைகளோட அவைகள் விட்டு போகவே போகாது. அபகதி அபகதி ரஸ்தி அது விட்டு போகாது. அது மாதிரி அசரீரம் வா வசந்தம் பிரியா பிரிய சுதக, சரீரமே இல்லாதவனுக்கு பிரியமோ அப்பிரியமோ தொடவே தொடாது, புண்ணிய பலனோ பாப பலனோ தொடாது அப்படின்னுட்டு உபனிஷத் வாக்கியமே சொல்றது கிடையாது. அதனால சசரீரத்துவத்தை ஒத்துண்டாக்கா அப்போ கர்ம பந்தம் இருக்குன்னு அர்த்தம். கர்ம பந்தம் இருந்ததுன்னா சம்சார பந்தம் தான், அதனால முக்தின்னு நீ சொல்ல முடியாதே, மோக்ஷம்னே சொல்ல முடியாது, அது வரவே வராது. சரி, எங்களை பத்தி இப்படி சொல்லிட்டேன், சித்தாந்தத்துல வேதாந்திகள்னா கூட என்ன சொல்றீங்க, முக்தி திசையில சரீரம் இருக்குன்னு நீங்களும் ஒத்துட்டு இருக்கீங்களே, அப்போ சசரீரத்தம் வந்துருச்சு உங்களுக்கு கூட தான் பந்தம் இருக்குது, உங்களுக்கு கூட தான் பந்தம் இருக்கு, அதனால இத வந்து நீங்க எப்படி சொல்லலாம், இல்ல இல்ல அது அப்ராகிருதமான சம்பந்தம், இப்ப பிராகிருதம் பிராகிருத சரீர சம்பந்தத்துக்கும் அப்ராகிருத சரீர சம்பந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, அதனால அப்ராகிருத சரீர சம்பந்தம் தான் அது, அதனால முக்தி திசையில தோஷம் இல்ல சரீரம் இருந்தாலும் பந்த ரூபமா இல்ல அது அப்படின்னு நாங்க சொல்றோம்னு சொன்னா அதுவும் தவறுதான். நாங்களும் சரி நீங்க சொல்றாங்க நாங்களும் ஒத்துனு போறோம், அப்ப சம்சார பந்தம் அப்பவும் எங்களுக்கும் இல்ல. நீங்க எப்படி அப்ராகிருதமான சரீரம் முக்தி திசையில இருக்குன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி எங்க சித்தாந்தத்திலயும் அப்படி இருக்குது. அதாவது கர்ம சம்பந்தமற்ற சரீரம் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது தவறு. ஏன் அப்படின்னா எங்க சித்தாந்தத்துல அப்ராகிருத சரீரம் இருக்குன்னு ஒத்துக்கிறோம், அது கூட எப்படி தெரியும் இல்லையா, இஷ்டப்பட்டாதான் உண்டு. அந்த அபாவாதிகரணம் பேரு, நாலாவத்தியாயம் நாலாவது பாதம் அஞ்சாவது அதிகரணம், அதுல சொல்லும் பொழுது துவாதசாகவது உபயவிதம் பாதராயினோத அப்படின்னு சொல்ற பாதரின்ற மகர்ஷி என்ன சொன்னார்னாக்கா சரீரமே கிடையாது முக்தி திசையில அப்படின்னு சொன்னார். ஆனால் தெய்வனின்ற மகர்ஷியோ சரீரம் உண்டு அப்படின்னு சொன்னார். பாதராயணன் ஆச்சாரியரோ பகவான் சூத்திரகாரர் அவர்கள் உள்ள என்ன அப்படின்னாக்கா இஷ்டப்பட்டா உண்டு, இஷ்டப்படலைன்னா கிடையாது. இவனுக்கு உடம்பு எடுத்துக்கணும்னு ஆசை இருக்கா, அப்போ உடம்பு உண்டு. சுவாமிக்கு காலக்ஷேபத்தை சாதிச்சிருக்காரு என்ன சார் சுவாமி, என்ன அப்படின்னாக்கா ஒருத்தன் வந்து இங்கேருந்து அங்கேருந்து போயிட்டான் மோட்சத்துக்கு, எனக்கு சங்க சக்கரம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான, அவன் சங்க சக்கரம் உண்டு, அவன் இஷ்டப்பட்டா உண்டு, எல்லாம் அப்ராகிருதம் பிராகிருதம் கிடையாது. அது ஏற்கனவே சொன்ன பாருங்க சஸ்வராட் பவதி அப்படின்னு இருக்கு. ஸ்வராட் அப்படின்னா சுதந்திரன் அர்த்தம், சுதந்திரம்னா என்ன அர்த்தம், பரமாத்மாவுக்கு காட்டுல இவன் வந்து சுதந்திரமா இருக்கான்னு அர்த்தம் இல்ல, பரமாத்மாவுக்கு அதீனமா தான் இருக்கான், ஆனா கர்ம பந்தமற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த ஸ்வராட்டுன்றதுக்கு அர்த்தம் பண்றா. அதனால உடனடி பாஷ்யார் சொல்றிருக்க எம்பெருமானாரே சதிச்சிருக்கார் சிவபாஷ்யத்துல, அதனால ஸ்வராட் அப்படின்னாக்க கர்ம பந்த ரஹிதன் அப்படின்னு அர்த்தம், அதனால சம்சார பந்தமற்றவன், அதனால அவன் இஷ்டப்பட்டா உடம்பு உண்டு, இஷ்டப்படலைன்னா உடம்பு கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. ஏன்னா அவனுக்கு ஞான ஞானஸ்வரூபம் அதுதான் மோட்சம், ஞானம் விகசிதமா ஆயிடணும் நமக்கு சித்தாந்தத்துல. இதுல வந்து ஸ்ரீமத் ரகசத்ரய சாரத்தை சொல்லும் பொழுது உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு சுவாமி உபாய விபாக அதிகாரம் சாதிக்கும் பொழுது சேமத்திரத்தை சார்ந்து இது சாதிக்கிறார். அதாவது உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம். நம்ம அனுஷ்டிக்கிற உபாயம்ன்றது ஞானத்தினுடைய ஒரு நிலைதான். அது பொதுவாக எனக்கு ஞானம் வந்தது, நம்ம எல்லாருக்கும் ஞானம் வந்திருக்கு. ஞானம் வந்துட்டதுனாலே நம்ம மோட்சத்தை வச்சிருவோம் வேண்டாம். ஆனால் அந்த ஞானத்தை உபாய அனுஷ்டானத்துல வெளியில் கொண்டு போகணும். அதனால் அந்த ஞானமானது உபாயமாக மாறணும். அதுதான் பக்தி ரூபாபண்ணமான ஞானம் அப்படின்னு பாஷகார சாதிக்கிறார். அதனால் அது மாதிரி உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம். உபேயம்ன்றது என்னது அப்படின்னாக்கா நம்முடைய ஞானம் விகசிதமா எழுதணும். இப்ப சங்குச்சிதமா இருக்கு கர்மபந்தத்தினால. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானம்னு நாம சொல்லியிருக்கோம். அதனால ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் அவன் வந்து அனுபவிப்பாங்க. பெருமானை பத்தி சொல்லும் பொழுது ச சுருணோதி அகர்ணஹா பஷ்யத் அசக்ஷுஹு சுருணோதி அகர்ணஹா அப்படின்லாம் சொல்றது. அது அதாவது கண் இல்லாமலே பார்ப்பான் என்பருமான், காது இல்லாமலே கேட்பான், கை இல்லாமலே கிரகிப்பான், திருவடி இல்லாமலே நடப்பான் அப்படின்னு அர்த்தம். ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அல்லது அப்ராகிருதமான திறமையை நீ எடுத்துன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் அந்த இடத்துல அர்த்தம் அது. அதனால கர்மபந்தம்ன்றது கிடையாது நம்ம சித்தாந்தத்துல பிறர் சொல்ல போறாரு எல்லாம். ஆனா உன் சித்தாந்தத்தை நீ அப்படி சொல்றியா, உன் சித்தாந்தத்துல சரீரம் இருக்கு அப்படின்னு சொன்னேன், அது எதுக்கு இருக்கு சொல்லு, அது நியதமா இருக்குதுன்னு சொல்றியா, சரீரம் அவனுக்கு உண்டு அந்த முக்தி திசையில அப்படின்னு நீ சொன்னையானாக்க, அந்த சரீரம் இருக்குன்னு சொல்றையோ எப்படி வந்தது, யாரால அது கொடுக்கப்பட்டது, எதற்கோசரம் இருக்கு அது சொல்லு. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், அதனால எனக்கு வந்து வேணும், கை வேணும், கால் வேணும், தலை வேணும், மூக்கு வேணும், இது வேணும், அது வேணும்னு நான் சொல்லுவேன். உனக்கு எப்படி என்னத்துக்கோசரம் நீ சொல்ற, எனக்கு யார் கொடுத்த, பகவான் கொடுத்த சத்திய சங்கல்பத்தை எனக்கு இருக்கு, அதனால நான் வந்து சிருஷ்டிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். அல்லது பகவானே எனக்கு சிருஷ்டிப்பான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ அந்த பகவானையும் வச்சுக்கல, இப்ப நீ என்ன சொல்ல போற, அதுக்கு சமாதானம், உன் சமாதானம் என்னன்னு சொல்லு அப்படின்னாக்கா. இல்ல அங்க வந்து நான் இங்க என்ன சொல்றோம், உடம்பு எவ்வளவு பெருசா இருக்கோ எவ்வளவு அளவோட இருக்கோ அந்த அளவுதான், அந்த அளவுதான் ஆத்மஸ்வரூபம் நாங்க சொன்னோம் இல்லையோ, அத அங்கேயும் நிரூபிக்கணும் வச்சே, அங்கேயும் நிரூபிக்கணும். அதுக்கோசரம் இவன் வந்து உடம்ப எடுத்துக்கிறானுங்க, தன்னுடைய பரிமாணத்தை காமிக்கணும், தன்னுடைய அளவை ஆத்மஸ்வரூபத்தை அளவை காமிக்கணும், அதுக்கோசரம் எடுத்துக்கிறான். அதுவும் எப்படிப்பட்டது, இங்க இருக்கிற உடம்ப காட்டிலும் விலட்சணமான ஒரு உடம்பு. அது கூட எப்படி, தன்னுடைய சங்கல்பத்தினால, தன் இச்சை, தன் ஆசையினால அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு நீ சொல்றியா. அப்படி சொன்னையானு வச்சுக்கேன், இது வந்து விசித்திரமானது. ஏன்னா இது நீ சொல்றது பரிகாசாஸ்பதமா இருக்கு, பரிகாசாஸ்பதம். ஏன் பரிகாசம் அப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, எதை சொன்னாலும் அதுக்கு பிரமாணம் காமிக்கணும், பிரமாணம் கா, பிரமாணம் இல்லாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கல்பிச்சிடக்கூடாது, அவனையே சிந்திச்சுப்பான், அவனையே எடுத்துப்பான் அப்படின்லாம் கிடையாது, அது சொல்லக்கூடாது. எங்கேயாவது ஒரு வசனக்கா சொல்லு, என்ன நீ கேட்டியானாக்கா நான் சொல்லுவேன், இது பிதர்லோக காமோ பவதி சத்ய சங்கல்பா தேவாசிய பிதர சமுத்திஷ்டந்தே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இவன் இங்கேயாவது அங்க போனா, அங்க போன உடனே இது வரையந்தும் எத்தனை ஜென்மா நான் அடுத்திருக்கேன், அதுல எத்தனை தகப்பனார்கள் எனக்கு இருந்திருப்பா, ஒவ்வொரு ஜென்மாவையும் ஒவ்வொரு தகப்பனா இருந்திருப்பேன், அவரெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்கோ. அங்க போய் நான் சங்கல்பிச்சேன்னாக்க வரிசையா அந்த பிச்சருக்குள்ளாம் வந்துருவேணும், எத்தனை ஜென்மாவில எத்தனை தகப்பனார நான் அடைஞ்சேனோ அவ அத்தனை பேரும் நமக்கு வந்துருவா, சங்கல்பத்தினாலேயே வந்துருவா. இது சாந்தோக்கியம்னு சொல்றது, வரிசையா சொல்றது, பிதர்லோகமோ பௌதி மாதர்லோகமோ பௌதி அப்படின்னு வரிசையா சொல்லணும் வருது. அந்த மாதிரியாக எங்க கிட்ட பிரமாணம் இருக்கு, அது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பிரமாணம் சொல்லு, அவன் இஷ்டப்பட்டு எடுத்துக்கிறான். அது கூட எதுக்கு அப்படின்னாக்க, தன்னுடைய உடம்பு எந்த அளவோட இருக்கோ அந்த அளவோட தான் இவனுடைய ஆத்மாவும் இருக்குன்னு காமிக்கணும், அதுக்காக இவன் உடம்பு எடுத்துக்கிறான் அப்படின்னு நீ சொல்லணும். அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் காமி. இல்ல இல்ல நாங்க என்ன பண்றது, இது அர்த்தாபத்தி யுக்தியினால நாங்க சொல்றோம். அர்த்தாபத்தின்னா வேற வழி இல்லாம கல்பிக்கிறோம் அர்த்தம். ஏற்கனவே சொல்றேன் அர்த்தாபத்தி பிரமாணம் ஒரு பிரமாணம், அது மீமாம்சகா தனி பிரமாணம் ஒத்துன்னு இருக்கா, அத்வைதிகளும் ஒத்துன்னு இருக்கா, நம்ம எம்பிரமானாரோ அர்த்தாபத்தி அனுமானத்துல சேர்த்து விடலாம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால தனியா பிரமாணம் இல்ல, ஆனால் அர்த்தாபத்தி நம்ம உண்டு பின்னாடி வரப்போறோம். புத்திசரத்துல அர்த்தாபத்தி பிரமாணத்தான் பத்தி விளக்கணமா சொல்ல போறாரு சுவாமி. இப்போ இந்த அர்த்தாபத்தின்னு என்ன அர்த்தம், ஒருத்த வந்து என்ன பண்றான் ஆத்துக்கு வரா நாராயணன் இருக்கானுன்னு கேட்டான், நாராயணன் ஆத்துல இல்ல, ஆத்துல இல்ல, அதனால இப்போ அவன் ஜீவிச்சுன்னு இருக்கான் ஆனா ஆத்துல இல்ல அவன், அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஆத்துல இல்ல வேற எங்க இருப்பான் அப்படின்னா பகிர்பாவ கற்பனம், வெள்ள எங்கயோ போயிருக்கான், அவன் இறந்து போயிடல மரணம் அடைஞ்சு இல்ல, ஆத்துலதான் இருக்கான், ஆத்துலதான் இருக்கான்னு சொல்றதுக்கு அத ஆத்துல இல்ல உசுரோட இருக்கான் ஆனா ஆத்துல இல்ல, அப்ப என்ன சொல்லணும், வெள்ள எங்கயோ போயிருக்கான்னு கற்பிக்கணும், வேற வழி இல்ல. அந்த மாதிரி அழகா சொல்லுவாது, தீவதி தேவதத்தே கிரகாபாவ தரிசனேன பகிர்பாவ கல்பனம் அப்படின்னு, தேவதத்தன் ஜீவிச்சுட்டு இருக்கான் ஆனால் கிரகத்துல இல்லாம அதனால பகிர்பாவ கல்பனம், வெள்ள எங்கயோ இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி பீனோ தேவதத்தா திவான புங்கே அப்படின்னு, தேவதத்தன் இருக்கானே ரொம்ப குண்டா இருக்கும் ஆனா பகல்ல ஒண்ணுமே சாப்பிடறது இல்லையே அப்படின்னா ராத்திரியில சாப்பிடுறான், சாப்பிடாம அஜி போடுவானே, அதனால இந்த மாதிரி கல்பிக்கிறது அர்த்தாபத்தின்னு இவன் அது சொல்ற. ஏன் அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம், உடம்பு இல்லாம மேல மேல போக முடியாது, அது மாத்திரம் இல்லாம உடம்பு இல்லாட்டாக மேல போக முடியாது, அந்த உடம்புன்றது கர்ம பந்தம்னு சொல்லுவீங்கோ கர்ம பந்தம்னு சொல்லக்கூடாது, அதனால இவன் கர்ம பந்தமற்ற உடம்ப தான் அளவு காமிக்கணும்ன்றதுக்கோசரமோ தான் வந்து போறதுக்கோசரமோ ஊர்ஜ கவனத்தை சொல்றதுக்கோசரமோ இவன் உடம்பு எடுத்துக்கிறான் தானாகவே, ஏன்னா நாங்க ஈஸ்வரனே வந்து அங்கீகரிக்கலையோ இல்லையோ அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். இப்ப நீயே ஒரு வார்த்தை ஒத்துட்ட, உடம்பு இல்லாம மேல போக முடியாது, உடம்பு இல்லாம மேல போக முடியாது என்ன, உடம்புதான் எனக்கு சுவாமி, உடம்பு என்ன சொல்றதோ உடம்புக்கு ஏத்தாம அதீனமாத்தான் நான் பிரவர்த்திப்பேன் அப்படின்னு நீ ஒத்துட்டேன். உடம்பு இல்லாம எதுவும் பண்ண முடியாதுன்னு, இந்த உடம்பு நமக்குதான் அடங்கி இருக்கும், நாம உடம்புக்கு அடங்க கூடாது. உண்மை நீயே ஆண்டவன்ட்ட நான் கேப்பேன், இப்படி சயனிச்சுக்கலாமே, கட்சியில சயனிச்சுக்கலாமே, கீழே படுத்து வேண்டாமே, இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதுக்கு ஆண்டவன் பயப்பார், இப்ப இருக்கிற ஆண்டவன் நான் இத மாதிரி தான் சுகத்தை அனுபவிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோம், என்னால கீழே படுத்துக்கவே முடியாம போயிடும், சாஞ்சிண்டே உட்கார்ந்தேன்னாக்கா நிமிந்து உட்கார முடியாம போயிடும், உடம்புக்கு நான் அடங்கி போயிடுவேன், அது எனக்கு வரக்கூடாது அப்படின்னு வேற ஆண்டவன். ஏன் அப்படின்னாக்கா இது மாதிரி நம்ம உடம்புக்கு அடங்கக்கூடாது, உடம்பு தான் நமக்கு அடங்கணும், நமக்கு உடம்பு தான் அடங்கணும், அதை விட்டுட்டு உடம்புக்கு நாம் அடங்கக்கூடாது. உடம்புக்கோத்தான் அடங்கினான்னாக்கா அவன் யோகி இல்லை, அவன் போகி, ரோகியாவும் மாறணும். எவ்வளவுக்கு எவ்வளவு போகத்தை நாம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரோகம் நமக்கு வந்துடும், யோகத்தை விட்டு நம்ம போயிடும், யோகம் போயிடும் நமக்கு. கீதையில வரும், யானிஷா சர்வ பூதானாம் சஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே. என்ன பரவ அற்புதமா சொல்றது, நம்மெல்லாம் தூங்கிட்டு இருப்போம், அந்த சமயத்துல ஒரு யோகியானவன் முழிச்சுட்டு இருப்பான், எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு இருக்கான் அவன், ஏன்னா ஞானக்கண்ணை கொண்டு அவன் பார்க்கிறான். அதே பாருங்க நம்ம எப்போ முழிச்சுட்டு இருக்கோமோ அப்ப அவனுக்கு இருட்டு மாதிரிதான் அவனுக்கு யோகிக்கு, ஆனால் பஷ்யதோ முனே அவன் ஞானக் கொண்டு கொண்டே பார்த்துட்டு இருக்கிறதுனால பிரமாண யோகனித்திரன் பாருங்கோ, அந்த மாதிரி யோகிகள் எல்லாம் அத மாதிரி இருக்கணும். அது இப்ப நீ என்ன சொன்ன, உடம்பு இல்லாம மேல போக முடியாது, அதனால நாங்க உடம்ப கல்பிக்கிறோம் அப்படின்னு நீ சொல்றேன். இப்ப உடம்ப அதனால நான் கல்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேனாக்க, அப்ப அந்த உடம்புக்கு அதிகம் நீ ஒத்துட்டிய, அப்ப என்ன அர்த்தம், சம்சாரத்துக்குன்னு அர்த்தம், கர்மபந்தம்னு அர்த்தம், கர்மபந்தம்னு அர்த்தம், வேற வழி இல்லையே எங்களுக்குனாக்க, எங்க வழியை ஏற்றுன்றோம், எங்க வழியை ஏற்றுன்றோம். ஏன்னா நாங்க என்ன சொல்றோம், எப்பொழுதுமே ஜீவனுக்கு ஒரு சுரூபம் இருக்கு, அந்த சுரூபம் என்ன சுரூபம், அணுஸ்வரூபமா இருக்கு, அது எப்பொழுதும் ஒரே சுரூபம் தான், ஜீவன் அணுவாகவே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால நாங்க சொல்றது அதுதான், அந்த சித்தாந்தத்தையும் எடுத்துன்னு போயிடு, அதை ஒத்துக்கோ. இது பிரமாண பிரதிபண்ணம், யுக்தி பிரதிபண்ணம், அனுபவத்தினால பிரதிபண்ணம். பிரமாணத்தினால சித்திச்சது, யுக்தியினால சித்திச்சது, அனுபவமும் நமக்கு இருக்கு. அதனால இதையே அங்கீகரிக்கலாமே, இல்லாதெல்லாம் கற்பிக்கிறதெல்லாம் காட்டலாம், இருக்கிறத ஏத்துக்கலாம், அந்த அளவு ஒத்துக்கலாம். அது எப்படிப்பட்டது, இங்க எப்படி இருக்குமோ ஆத்மஸ்வரூபம் அந்த மாதிரிதான் முக்தி ஸ்வரூபம், முக்தி தசையிலேயே இருப்போம். மோட்சம் அடையும் பொழுதும் ஒரே மாதிரி ரூபம்தான் நமக்கு இருக்கும். அது என்னது என்ன, அணுத்தம் தான் அது, அந்த அணுத்தன்றது தான் எப்பொழுதும் இருக்கும். ஏன் இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்க இப்படியே சொல்றீங்களே, விபு பரிமாணமே இருந்தா என்ன வந்துருச்சு, ஏன்னா சம்சார தசையில அணு மாதிரி இருக்கா அவனுக்கு தெரியல, விபுத்தம் தெரியல, கர்மாவனால விபுத்தமானது மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் முக்கிய திசையில ஆவிர்வகிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன தோஷம் அப்படின்னாக்கா, அப்படி எனக்க நீ சொன்னோ இங்கே இருந்து போய் அடோக ஆகாஷம் ஒண்ணு இருக்கு அதுல இருக்கான் அப்படின்னு சொன்ன பாரு, அது விரோதமா போயிடுவேன், அது உன் சித்தாந்தம் தான் விரோதம் வருது, அதனால அதுவும் சரியெல்லாம் போயிடும். நீ சொல்ற சித்தாந்தத்துக்கே உனக்கு விரோதம் வரும், எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, எங்க ஸ்ருதி சொல்லி கொடுத்து எங்க வேதமானது அழக்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது, என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குது, அணுவாதான் இருக்கான், மத்தியம பரிமாணம் கிடையாது, மத்தியம பரிமாணம்னு இந்த உடம்பு அளவு நீ சொன்னீங்க அதுவும் கிடையாது, விபுவாவும் கிடையாது, விபுவா இருந்தாக்க செயலே இருக்காது, போறது இருக்காது, வருது இருக்காது, கிளம்புறது இருக்காது, எந்த செயலும் இருக்காது, அதனால அதனால விரோதம் வருது. மத்தியம பரிமாணம் சொன்னோம்னாக்க நாசத்தை அடைஞ்சிடும், உடம்பு தானே, அந்த உடம்பு அளவுன்னு சொன்னா அது நாசத்தை அடைஞ்சிடும். அதனால அணுத்தையே நாங்க ஒத்துக்கலாம், அணுத்தத்தை ஒத்துட்டாக்க ஏழோனர் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிருக்கு, அணுவாக இந்த ஜீவாத்மா இருக்கான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றிருக்கு. அதனால அந்த ஸ்ருதி சித்தமானதை ஏத்துக்கலாம், அதை ஏத்துண்டாக்க மோக்ஷன்றது இந்த உடம்ப விட்டு இந்திரியங்கள் பிராணங்கள் அவ எல்லாத்தையும் விட்டுட்டு கர்மபந்தத்தை விட்டுட்டு ஆச்சரியமா அச்சிராதி மார்க்கத்துல நாம இங்கே இருந்து கிளம்பி போய் விரஜா நதியில அவகாசனம் பண்ணி பெருமாளுடைய பரியங்கத்துல போய் பெருமாள் மடியில போய் உட்காந்துள்ளோம் பரியங்கத்துல போய். இது நாங்க சொன்னேன் கௌசைத்திக உபநிஷத்து பரியங்க வித்தியில சொல்லிருக்கு, சாகச்சதி விரஜா நதீம் பாமன சாத்தியதி அப்படின்லாம் சொல்றது. அதனால நாங்க வந்து ஸ்ருதி சித்தமான விஷயத்த சொல்றோம், அதனால எங்க சித்தாந்தத்துல எந்த தோஷமும் கிடையாது. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரமாண சித்தமாகவும் அனுபவ சித்தமாகவும் யுக்தி சித்தமாகவும் இருக்கு. அதனால நீங்க சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னாக்க எல்லாம் பிராந்தி சித்தம், பிராந்தி சித்தம். இன்னொரு விஷயம் சூத்திரகாரன் சொல்ற அந்த அதிகரண கண்டனம் நினைச்ச நைகஸ்டன் அசம்பவாதிகரணத்துல சொல்லும் பொழுது இப்ப அவ ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, கடைசி உடம்பு மோக்ஷத்தை அடைவதற்கு முன்னாடி கடைசி உடம்பு எந்த உடம்பு எடுத்துக்கிறானோ அந்த அளவுதான் மோக்ஷ தசையில இருக்கும் அப்படின்னு அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ கடைசி உடம்பு எதுவோ அதுதான் இருக்கும்னு நீ சொன்னியானாக்கா, அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே, மோட்ச தகுதியும் அந்த அளவுதான், இப்பவும் அதே அளவுதான். அப்படியானாக்க மோட்சத்துக்கும் இந்த கடைசியில இந்த பந்த தகுதிக்கும் என்ன வித்தியாசம், வித்தியாசம் என்ன இருக்கு நீ சொல்லு. ரெண்டுத்துக்கும் பேதமே இல்லையே. அப்ப சம்சாரம் தான் மோட்சம், மோட்சம் தான் சம்சாரம் ஆயிடும் சித்தாந்தத்துல. அந்தியாவசியே உபயநித்யத்வாத விசேஷ அப்படின்னு சூத்திரம் ஜெயின பங்கத்துல, ஜெயின பிரதிக்ஷேபாதிகரணத்துல அது சாதிக்கிற சூத்திரக்காரர். அதனால சித்தாந்தத்துல எல்லாமே விரோதமா வருது. இப்படி விரோதமா வர்ற ஒரு தத்துவத்தை அங்கீகரிக்கிறத காட்டிலும் விரோதமற்ற வைதிக சித்தாந்தத்தை ஏத்துக்கோ. வைதிக சித்தாந்தத்தை ஏத்துட்டேன்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. அதனால ஜெயினன் சொல்ற இந்த பட்சம் ஷரீர அளவுதான் ஆத்மா அப்படின்ற பட்சமும் தவறு. அத மாதிரி ஆனா சரீரம் போனாலும் போட்டோம், மோட்சதையில விபுவா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு இந்த சுரக்கா திருஷ்டாந்தம் எல்லாம் சொன்னா, அந்த சுரக்கா திருஷ்டாந்தம்லாம் எதுவுமே சரி வராது, அதெல்லாம் தவறானது. இது ஏட்டு சுரக்காய கூட்டுக்கு உதவாது, அத மாதிரிதான் இதுவும். அந்த உதாரணமே இங்க வராது. கர்மபந்தம் போகலாம், நம்ம சித்தாந்தம் கர்மபந்தம் போகலாம், கர்மபந்தம் போனதுனாலயே நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் கிடைக்கும்ன்றது கிடையாது. அந்த சித்தோபாயமான எம்பெருமான் திருவள்ளப்படுத்தணும், அவன் சொல்லணும் இவன் மோட்சத்துக்கு சித்தமாயிட்டான், இவன் மோட்சத்துக்கு ஐஷன் வந்துருங்கோ அப்படின்ட்டு இவன் சொல்லணும், அப்பதான் மோட்சம் கிடைக்கும். அதனால சாத்தியோபாயத்தை அனுஷ்டிச்சதுனாலயே மோட்சம் கிடைச்சிடுவோம்னு நினைக்க கூடாது. சித்தோபாயமான எம்பெருமான் சங்கல்பிக்கணும், அப்படி சங்கல்பிச்சாதான் நமக்கு மோக்ஷன்றது கிடைக்கும். இல்லாத போனாக்க மோக்ஷன்றது கிடைக்காது. ஆனால் அவன் தராம போயிட்டான் என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வரக்கூடாது. ஏன்னா அவன் தராம இருக்க மாட்டான், அவனே சொல்லிட்டான் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்னு அவனே சொல்லிட்டு போயிட்டான். கீதையில வாசுதேவன் தான் எல்லாம் எனக்கு ஒன்னும் சோறு பருகனியர் தென்னும் வெட்டடையும் எல்லாம் கண்ணன்யம் பெருமான் என்றேன்னு சொல்றபடி எல்லாம் பகவானே நினைச்சிட்டு இருக்கானே, அப்படிப்பட்ட ச மகாத்மா அவன்தான் மகாத்மா சுதுர்லபக, அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு இருக்கானா, அப்படிப்பட்ட பக்தரை நான் விடுவனா, அவளுக்கோசம் நான் காத்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பக்தர் எனக்கு கிடைக்க மாட்டாளான்னு. அதனால அவளை அழக்க தச்சன் செய்யும் போயிடுவான் பெருமாள் ஆசாசியா. அப்படிப்பட்ட பக்தர்களோட இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும். ஆகையினால நம்ம சித்தாந்தத்துல இந்த கிரமத்துல போறது, சித்தாந்தத்துல சுரக்கா திருஷ்டாந்தத்தை காமிச்சு இவனுக்கு கர்மபந்தம் போயிருக்குன்னா தானா மேல மேல மேல மேல மேல போயிடுவான் அப்படின்னு நீ சொன்ன, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் சரி என்ன, அது வரவே வராது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. பாருங்க இப்போ நிர்முக்த கதம் அபரிமித நித்யமுத்வம் பிரதாவன் தேஹ கஷ்சித் ததானீம் தேஹ கஷ்சித் ததானீம் அபி யதி நியதா ஸ்யாத்து தன்னிக்னதாஸ்ய இச்சாதஹ தேஹமேகம் விஷதி ச பரிமிதி அர்த்த பரிமித்தி அர்த்தமேவேதி ஹாஸ்யம் தஸ்மாத் அஸ்மாக நித்யா பரிமிதி ரிஹசா ஸ்தாயினியா விமுக்தௌ. சொல்றேன் விபுவாவே இருக்கட்டுமே ஜீவன் அப்படின்னுட்டு கேள்வி வந்தது என்ன, அதற்கு சமாதானம் ஸ்வன்மதே ஜெயன ஜெயன மதத்துல ஜெயனருடைய உன்னுடைய மதத்துல நிர்முக்த முக்தாத்மா முக்தியை அடைந்தவன் அபரிமித அளவற்றவன் விபுன்னு அர்த்தம் பரிமாண ரஹித பரிமாணமே இல்லாதவன் அவன் விபு அப்படின்னு சொல்லிட்டாக்க கதம் நித்தியம் ஊர்வன் பிரதாவன் சியா நித்தியப்படி அவன் மேல மேல போவான்னு சொல்றியே, ஏன்னா விபுவா இருந்தாக்கா கிரியையே கிடையாதாச்சு, ஏன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறவனுக்கு எப்படி சத்தத்தை கதி வரும், எப்பொழுதும் போயிட்டே இருப்பான் மேல மேல மேல போயிட்டு இருப்பான் அப்படின்னு நீ சொல்றையே, விபுத்துவ பட்சத்துல அது சரி வருமா? அதனால அது எப்படி வரும்? அதனால நீ தான் சொல்றிருக்க அலோக ஆகாச பரியந்தம் போறான், அது சாதாரண ஆகாசத்தை காட்டுல மேல இருக்கு, அது போய் அங்க நிக்கிறது தான் மோட்சம், அதுல போய் அவன் மோட்சத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு நீ சொல்லிருக்கியே. அதனால அது வராதே, அது அதனால அது பெரிய தோஷம் அது அப்படின்னு சொல்றாரு. இல்ல இந்த ஆத்மா அவன் விபு, அவனுக்கு ஊர்துவ கதி வராதுன்னு நான் சொல்றேன், அதுக்கோசம் நாங்க என்ன பண்றோம், ததானியம் அப்பி அப்ப கூட முக்தி திசையில கூட கஷ்டித் தேக ஏதோ ஒரு உடம்பு இருக்கு, எது நியதக நியமையான ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னு நீ சொல்றியா? அப்படின்னு நீ சொன்னியானாக்க ததா அப்பொழுது அஸ்ய அந்த முக்தனுக்கு தன்னிக்னதா அந்த ஷரீராதீனமா அவனுக்கு பிரவிற்த்தி வந்துருதுன்னு அர்த்தம். உடம்பு இருந்தாதான் அவன் போக முடியும், உடம்பு இருந்தாதான் அவன் அவனுடைய பரிமாணத்தை அளவை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆயிடும். அப்படின்னு ஆயிட்டா என்ன ஆயிடும், அவனுக்கு கர்ம விஷயத்த இருக்கு, சம்சார பந்தம் இருக்கு அப்படின்னு ஆயிடுமே. அதனால அது தவறு. இல்ல இல்ல இது வந்து சம்சார பந்தம் சொல்லாத, இந்த முக்தனானவன் சக அந்த முக்தனானவன் பரிமித்தர்த்தமேவ தன்னுடைய சுரூபத்தை காமிக்கணும், தன் சுரூபம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கணும். அதுக்கோசரம் விஷதி அதாவது பிரவிஷதி ஒரு உடம்பு உள்ள நுழைகிறான், உடம்பு உள்ள பிரவேசிக்கிறான், அதாவது உடம்பு எடுத்துக்கிறான்னு அர்த்தம். தன்னுடைய பரிமாணத்தை காமிக்கணும், தான் அளவை காமிக்கணும், ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு பெருசு எவ்வளவு அளவானது அப்படின்னு காமிக்கணும். அதுக்கோசரம் எடுத்துக்கிறான் நீ சொன்னியானாக்க இது ஹாஸ்யம், இது பரியாசாஸ்திரம் தான் இது. ஏன்னா பிரமாணமே இல்லாம நீ இப்படி கல்பிக்கிறியே, இஷ்டத்திலேயே கல்பிச்சுண்டாக்க அது எதுல போய் முடியும், அது எதுல போய் முடியும்? இந்த நாஸ்திக தரிசனங்கள் பேர் இதெல்லாம் பௌத்தன் சார்வாகன் இந்த ஜெயினன் இவெல்லாம் நாஸ்திக தரிசனங்கள். நாஸ்திக தரிசனம்னா பிரமாண ஒத்துக்காதவன் அர்த்தம் இல்ல, வேதத்தை ஒத்துக்காதவாள்லாம் நாஸ்திக தரிசனம் சேர்ந்தவா. நாஸ்திகால் யாருன்னா வேதத்தை ஒத்துக்காதவா. இந்த வேதத்தை ஒத்துக்காதவாள்லாம் என்ன பண்றாங்கனாக்க வெறும் விபரீதமான யுக்திகள், விபரீதமான யுக்திகள் இதெல்லாம் தர்க்காபாசமா இருக்கும். அந்த யுக்திகள் எல்லாம் பிரமாண சித்தமா இருக்காது, ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் தள்ளிடலாம். அத மாதிரி எம்பெருமானாரோ சுவாமி தேசிக்கணும், அத்வைதிகள் அத மாதிரி நையாயிகன் சாங்கியன் இவாள் எல்லாமே தள்ளிவிட்டா, சைவாள் இவாள் எல்லாமே இதெல்லாமே குதிருஷ்டிகள், தவறான அர்த்தத்தை கல்பிக்கிறவா அப்படின்னு. அதனால நீ வந்து சொல்றதெல்லாம் விபரீதமானது அது. அதனால பரிமித்தர்த்தமையவே ஏகம், ஏகம்னாக்க விலட்சணமானது, விலட்சணமானது அது ஏதாவது என்ன அர்த்தம், இப்ப இருக்கிற உடம்ப காட்டிலும் அப்ராகிருதமானதுன்னு அர்த்தம். தேகம் இச்சாதகா பிரவிசதி, தன்னுடைய இச்சையினால தான் ஆசையினாலேயே பிரவிசதி, அவன் எடுத்துக்கிறாம கர்ம பிரபாவத்தினால எடுத்துக்கல, அதனால கர்ம விஷயத்துவம் கிடையாது அப்படின்னு நீ சொல்றியா? அது ஹாஸ்யம், அது பரியாசாஸ்வரமா தான் இருக்காது. ஏன்னா எல்லா கல்பனைகள் ஒண்ணு கூட பிரமாண சித்தம் இல்லையா? அது இல்லையே, வேற வழி இல்ல, இவன் போயும் ஆகணும், போறதுக்கு உடம்பு இல்லாம முடியாது, அதே மாதிரி அளவையும் காமிச்சு ஆகணும், அது கர்ம பந்தம் இல்லைன்னு சொல்லணும், அதுக்கோசம் நாங்க இப்படி கல்பிக்கிறோம், வேற வழி இல்லைன்னா அந்த வழி இல்லைன்னா எங்க வழி எடுத்துக்கோ. எங்க வழி என்னது? தஸ்மாத் அந்த முன்னுடைய வாதம், அந்த வாதத்தை ஒன்னாலேயே சமர்த்திக்க முடியல. அதனால ஆஸ்மாக நீத்தியா, நாங்க சித்தாந்தம் எங்க வைதிக சித்தாந்தம் இருக்கே அந்த நீதியினால இஹ இங்க இந்த ஜீவனிடத்தில் சா பரிமிதி, அந்த அளவு அவனுடைய அளவு எவ்வளவு பரிமிதி அப்படின்னா ஜீவனுடைய பரிமாணம் அளவு ஸ்தாயினி, ஸ்தாயினு நிலையானது நியதமானது அப்படின்னு சொல்லு. எப்படிப்பட்ட நிலையானது? வேதம் சொல்றக்கூடிய அணுத்தம் தான் அவனுடைய சுரூபம் அப்படின்னு சொல்லுது. அப்படி நியமா இருக்கிறதுனாலதான் இந்த யா எந்த இந்த பரிமிதியானது விமுக்தௌ முக்தி திசையிலையும் ஸ்தாயினி ஒரே மாதிரி இருக்கும், நியதமா இருக்கும். இங்க எப்படி நம்ம சுரூபமோ அங்க அப்படிதான் இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் கிடையாது, இங்க கர்ம பந்தம். அதனால இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு அனுகுணமான கர்த்திருவம் ஞாத்திருவம் போக்திருவம் இத மாதிரி எல்லாம் இங்க இருக்கு. இந்த கர்த்திருவம் இந்த ஞாத்திருவம் இந்த போக்திருவம் எல்லாம் கர்ம பந்தத்தினால வந்தது, அது அங்க கிடையாது. அங்க இருக்கிறதெல்லாம் என்னதுன்னா அப்ராகிருதமான கர்த்திருவம் அப்ராகிருதமான ஞாத்திருவம் போக்திருவம் எல்லாம் இருக்கு. அதனால அங்க அது மாதிரி இருக்குது, அதுதான் இங்க சொல்லப்படுறது. ஆகையினால இந்த அணுத்தம் நாங்க சொல்றோமே அதுதான் சரியானது, அத நீ ஒத்துக்கும், அத ஒத்துண்டியானாக்க எந்த விரோதமும் வராது. இந்த சித்தாந்த நீ கல்பிச்சேன்னாக்க எல்லாம் விபரீதமா தான் போகும் அப்படிங்கறத இந்த ஜெயினபக்ஷத்தை கண்டனம் பண்ணி, ஜெயினன் சொல்ற விபுத்துவமும் வராது, ஜெயினன் சொல்ற சரீர பரிமாணமும் வராது அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கோசரம் இந்த ரெண்டு ஸ்லோகம் வந்தது. இப்ப பாருங்க, நிர்முக்தே கதம் அபரிமித நித்யமுர்த்வம் பிரதாவண் தேஹ கஷ்டித் ததானீம் அபியதி நியத ஸ்யாத் தன்னிக்னதாஸ்ய இச்சாதோ தேஹமேகம் விஷதி ச பரிமித்யர்த்தமே வேதி ஹாஸ்யம் தஸ்மாத் ஆஸ்மாக நித்யா பரிமிதிரிஹசா தாயினியா விமுக்தோ கபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.